நிலவே நிலவே நிலவே நிலவே நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு சொல்லு மலரே மலரே மலரே மலரே சொல்லு சொல்லு மனதை தமிழில் சொல்லு சொல்லு கண்கள் சொல்கின்ற பாஷையெல்லாம் கண்டு தெளிகின்ற ஞானம் இல்லை தங்க செவ்வாயின் தாழ் திறந்து சொல்லு சொல்லு சொல்லு பழுத்ததும் பறவைக்கெல்லாம் மரங்கள் தந்தை ஒன்றும் அடிப்பதில்லை மௌனத்தை போல் பெண்ணின் மனம் உரைக்க மனிதரின் பாஷைக்கு வலிமையில்லை மொழியே பாப்பா அழகே வா மொழியே பாப்பா அழகே வா ரதியே ரதியே ரதியே ரதியே காதல் என்னும் கனிவாய் மொழியில் சொன்னாய் சொன்னாய் வளரும் பிறையே பிறையே பிறையே வானம் எட்டி தொடவும் மொழியும் என்ன என்ன வாயில் அணைந்த ஒரு வார்த்தை சொன்னால் காற்றை கடல் வாங்கி பறந்து போவேன் கால வெளியோடு கரைந்து போவேன் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு பாஷைகளை இரு தூரம் மொழிகள் சொல்வதில்லை நான் கொண்டு